துளி துளி துளி மழையாய் வந்தாளே, சுட சுட சுட மறைந்தே போனாளே. பார்த்தால் பார்க்க தோன்றும், பேரை கேட்க தோன்றும், பூப்போ சிரிக்கும் போது காற்றாய் பறந்திட தோன்றும். செல் செல் அவளிட செல் என்றே காண்கள் சொல்லுதடா, சொல் சொல் அவளிட சொல் என்றே நெஞ்சம் சுட மறைந்தே போனாளே. தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ. காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டுதான் பூக்களும் பூக்குமோ. நெற்றி மேலே ஒற்றை மொழி ஆடும் போது நெஞ்சுக்குள்ளே மின்னல் பூக்கும், பார்வை ஆடை தூக்கும் கண்ணம் சுட சுட சுட மறைந்தே போனானே.